ஞானம் சேர்ந்திருந்தால் திருவோணம். கையும் வச்சு கண்ணில் கண்ணும் வச்சு நெஞ்சின் மந்திரம் கொண்டு சேரும் நேரம். சுந்தரி நீயும் சுந்தரம் ஞானம் சேர்ந்திருந்தால் திருவோணம். சுந்தர ஞானம் சேர்ந்திருந்தால்